அடப்பாதங்களே, நீங்க கல்லுபட்டு முள்ளுபட்டு மண்ணுபட்டு நோகாமல் என்னிடத்தில் மெல்ல மெல்ல வாருங்களே, வாருங்களே வாருங்களே. ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா சொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா சொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. குந்தலக்கடி குந்தலக்கடி குந்தலக்கடி கும்மா ஹை, குந்தலக்கடி குந்தலக்கடி குந்தலக்கடி கும்மா, குந்தலக்கடி குந்தலக்கடி குந்தலக்கடி கும்மா ஹை, குந்தலக்கடி குந்தலக்கடி குந்தலக்கடி கும்மா. நாம் பாராத பெண்ணில்லை பூலோகத்தில், அந்த மேலோகத்தில் இன்னும் பாராளத்தில், நாம் பாராத பெண்ணில்லே, நாம் பாராத பெண்ணில்லை பூலோகத்தில், அந்த மேலோகத்தில் இன்னும் பாராளத்தில், அங்கு உன் போல இந்த கண்ணும் இல்லை, நானும் எண்ணவில்லை, நினைத்தேனா பார்ப்போம் என்று நேராக கேட்போம் என்று, நினைத்தேனா பார்ப்போம் என்று நேராக கேட்போம் என்று, வந்தது வந்தோம் கண்டது கண்டோம், தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ. வந்தது வந்தோம் கண்டது கண்டோம், தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு. ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. வைக்கும் தலைச்சடி குந்தலச்சடி குந்தலச்சடி கும்மா, வைக்கும் தலைச்சடி குந்தலச்சடி குந்தலச்சடி கும்மா, வைக்கும் தலைச்சடி குந்தலச்சடி குந்தலச்சடி கும்மா, வைக்கும் தலைச்சடி குந்தலச்சடி குந்தலச்சடி கும்மா. உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் பூட்டுவேன், நல்ல சீர் பூட்டுவேன், வண்ண பூட்டுவேன், புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், பக்கம் காரோட்டுவேன், நல்ல தாளாட்டுவேன். இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு. ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி. குந்தலக்கடி குந்தலக்கடி குந்தலக்கடி கும்மா, ஒய் குந்தலக்கடி குந்தலக்கடி குந்தலக்கடி கும்மா, ஐ குந்தலக்கடி குந்தலக்கடி குந்தலக்கடி கும்மா, ஒய் குந்தலக்கடி.